எட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்சப்பூவே வா. ஓஹோ மின் வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்சப்பூவே வா. உயிர் தீட்டும் உயிலேவா, குளிர் நீக்கும் வெயிலேவா, அழைத்தேன் வாந்தே. மழை மேகம் வரும்போதே மயில் தோகை விரியாதோ, அழைத்தேன் வாந்தே. காதல் காதல் ஒரு காலம் யாவும் ஒரு ஆதாம் தொடங்கிய கதை தொடர்ந்ததை அடங்கிய நிலைய. காதல் காதல் கால்கள் முளைத்து ஹைகூவே. ஜவ்வாது மனதை உன் மீது திளிக்கும் ஹைகூவும் உனக்கோர் கைகூவே. நாம கூடும் விழாக்கள் நான்